உலக வரலாறுகளை பற்றி தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது, உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஜெனோசைடு என்று சொல்லக்கூடிய இனப்படுகொலையை நிகழ்த்தியவன் ஃபிரௌன் என்றும், அந்த ஃபிரௌன் தான் உலகத்திலே மிகப்பெரிய ஜெனோசைடு என்று சொல்லக்கூடிய இனப்படுகொலையை நடத்தி, அல்லது முதன் முதலாக உலகத்திலே இனப்படுகொலை என்றால் என்ன என்பதை உலகத்திற்கு காட்டி தந்த மிகப்பெரிய பயங்கரவாதி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே ஃபிரௌனை பற்றி குறிப்பிடுகின்றான். ஃபிரௌனுக்கு பிறகு ஜெனோசைடு என்று சொல்லக்கூடிய இந்த இனப்படுகொலை ஒழிந்ததா என்றால், அதற்கு பிறகு இந்த ஃபிரௌனுடைய வாரிசுகளான பல்வேறு பயங்கரவாதிகள், பல்வேறு அரக்கர்கள், பல்வேறு அயோக்கியர்கள், அவர்கள் அமெரிக்க அதிபர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நரேந்திர மோடிகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஆர்எஸ்எஸ் அயோக்கியர்களாக இருந்தாலும் சரி, அல்லது சிரியாவினுடைய அதிபரை போன்ற பஷாருல் ஆசாத் போன்றவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தற்போதைய இலங்கையினுடைய ராஜபக்சே போன்றவராக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லோருமே ஃபிரௌனுடைய வாரிசுகளாக இருந்து எப்பொழுது இவருடைய கைகளிலே அதிகாரமும் ஆட்சியும் பவரும் ஆற்றலும் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் தங்களை ஃபிரௌனுடைய வாரிசுகளாக உலகத்திலே அவ்வப்போது அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அன்றாட நிகழ்வுகள் மூலமாக பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த இனப்படுகொலை என்று சொல்லக்கூடிய மனித உயிர்களை கொள்வது, அநியாயமாக கொள்வது, பொதுமக்களை கொள்வது என்பது எவ்வளோ மோசமான காரியம், எவ்வளோ கொடிய பாவம் என்பதை உலகத்திற்கு முதல் முதலாக அச்சுறுத்திய மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாம். ஆனால் பல நேரங்களிலே ஆட்சிக்கு எதிராக பொதுமக்களுடைய அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தக்கூடிய, அல்லது பொதுமக்கள் அமைதியாக வாழக்கூடிய சூழலை கெடுக்கக்கூடிய பயங்கரவாதிகளையும், அல்லது தீவிரவாதிகளையும், அல்லது அயோக்கியர்களையும், கெட்டவர்களையும் சில சமயங்களிலே அழித்து தாக்க வேண்டும் என்ற நிலை ஏற்படும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே அதற்கு அனுமதி கொடுக்கின்றான். பல்வேறு பொதுமக்களுடைய அமைதிக்காக, பல்வேறு இனப்பட்ட பொதுமக்களுடைய மன நிம்மதிக்காக ஒரு சில குற்றவாளிகளை, அல்லது ஒரு சில பயங்கரவாதிகளை, அல்லது ஒரு சில கெட்டவர்களை அழித்தால்தான் பெருங்கொண்ட மன மக்களுடைய அமைதியை பாதுகாக்க முடியும் என்ற பட்சத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட மக்களோடு போர் செய்யும் சூழல் ஏற்படும் பொழுது அந்த போருக்கான ஒழுக்கங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுத்தருகின்றான். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாத்தை பொறுத்தவரை நமக்கு தெரியும், இது வந்து ஒரு சாஸ்வதம் பேசக்கூடிய மார்க்கமோ, அல்லது வெறும் சாத்திரம் பேசக்கூடிய மார்க்கமோ, அல்லது ஏதாவது பைத்தியகரத்தனமான ஒரு கொள்கைகளையோ, தத்துப்பித்து என்ற தத்துவங்களையோ உணரக்கூடிய மார்க்கமோ அல்ல. அன்றாட மனித வாழ்க்கையிலே நிகழக்கூடிய யதார்த்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய மார்க்கம் இது. தத்துப்பித்து தத்துவங்களை உணரக்கூடிய மார்க்கம் அல்ல, ஏதோ பைத்தியகரத்தனமான கொள்கைகளை தத்துவம் என்ற அடிப்படையில் பேசக்கூடிய மார்க்கம் அல்ல. யதார்த்தமான வாழ்க்கைக்கு, யதார்த்தமான வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு யதார்த்தமாக இயற்கையாக தீர்வு சொல்லக்கூடிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாம். இங்கு வெறும் அகிம்சையை பற்றியோ, சாஸ்வதத்தை பற்றியோ, அல்லது அமைதியை பற்றியோ, அல்லது இங்கே சங்கோஜத்தை பற்றியோ மட்டும் பேசக்கூடிய மார்க்கம் அல்ல. மாறாக அமைதியை பேச வேண்டிய நேரத்தில் அமைதியை பற்றி பேசும், சாஸ்வதத்தை பற்றி பேசக்கூடிய நேரத்திலே அமைதியை பற்றியும் இயற்கையான சாஸ்வதத்தை பற்றியும் பேசும். அதே நேரத்திலே அடிதடி சண்டை என்று வந்துவிட்டால் அந்த நேரத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை பற்றி பேசுவோம். ஏனென்றால் யதார்த்த வாழ்க்கையிலே போர் என்பதும், அடிதடி என்பதும், சண்டை என்பதும் தவிர்க்க முடியாதது. அது சில சமயங்களை கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தமானது. ஆக யதார்த்த வாழ்க்கைக்கு ஏற்ற இயற்கை மார்க்கம் என்பதனால் இங்கே போரை பற்றியும், சண்டையை பற்றியும், அடிதடி பற்றியும் சொல்லியிருக்கும். அந்த நேரத்திலே அந்த போருடைய ஒழுக்கங்கள், சண்டையுடைய ஒழுக்கங்கள், யுத்தத்திலே கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் இவற்றையெல்லாம் யதார்த்தமாக சொல்லித்தரக்கூடிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாம். இதுவரை அகிம்சையை பற்றியே பேசி தத்துப்பித்து என்ற தத்துவங்களை உணரக்கூடிய மார்க்கம் அல்ல இது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போர் என்று வந்துவிட்டால், யுத்தம் என்று வந்துவிட்டால் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன, அங்கே மனித உயிர்களை எப்படி மதிக்க வேண்டும், அங்கே மனித உயிர்களை எப்படியெல்லாம் போற்ற வேண்டும், யாரிடத்தில் இங்கே சண்டை காட்ட வேண்டும், யாரிடத்தில் சண்டை போட வேண்டும், யாருடைய உயிருக்கெல்லாம் யார் யார் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்றால் விழாவாரியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமலையின் மூலமாகவும், தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் தெல்ல தெளிவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டான். எம்பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலும் அல்லாஹ் சில யுத்தங்களை நிகழ்த்தி காட்டினான், சில போர்களை நிகழ்த்தி காட்டினான். ஏன், போர் ஒழுக்கம் என்று வந்துவிட்டால் அந்த ஒழுக்கத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு கியாமத் நாள் வரையில் ஒரு பாடமாக படிப்பினையாக சொல்லித் தருவதற்காக. இல்லையென்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் அமைதி மார்க்கம், இஸ்லாம் என்றாலே அமைதி என்று பொருள். இந்த அமைதி மார்க்கத்தில் எங்கிருந்து யுத்தம் வந்தது, இந்த அமைதியான மார்க்கத்தில் எங்கிருந்து சண்டை வந்தது என்றால், சண்டை என்று வந்தால், யுத்தம் என்று வந்தால், போர் என்று வந்தால், அங்கே கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களையும், அங்கே கடைபிடிக்க வேண்டிய சட்டத்திட்டங்களையும், அங்கே கடைபிடிக்க வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்களையும் எப்படி பின்பற்ற வேண்டும் என்று கியாமத்து நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக, பிராக்டிக்கலா சொல்வதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே அமைதியின் திருவுருவமான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே சில போர்களையும் யுத்தங்களையும் அல்லாஹ் நிகழ்த்தினான். இதற்காக இந்த ஒரு அற்புதமான தத்துவத்தின் அடிப்படையில் உலக கியாமத்தினால் வரக்கூடிய மக்களுக்கு யுத்த ஒழுக்கங்களை, போர் ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அன்புக்குரியவர்களே, ஆனால் பெரிய வேதனை என்னவென்றால், கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்த போர் ஒழுக்கங்களை எல்லாம் பற்றி கிரிட்டிசைஸ் செய்யக்கூடியவர்கள், பெருமானாருடைய வாழ்க்கையில் நடந்த போர்களை பற்றி எல்லாம் விமர்சனம் செய்யக்கூடியவர்கள், ஆனால் இனப்படுகொலைகள் அநியாயமாக அட்டுழியமாக கொத்து கொத்தாக மனித உயிர்கள் கொல்லப்படுவதும், கொத்து கொத்தாக மனித உயிர்கள் மாய்க்கப்படுவதும், மனித உயிர்களை மிருகங்களை விட மோசமாக கேடுகட்டு நிலையில மனித உயிர்களை மாய்க்கப்படுவதை எல்லாம் பார்த்து கண்டும் காணாமல் இருப்பதுதான் இந்த அயோக்கியத்தனமான இஸ்லாத்திற்கு எதிரான உலகம். இந்த அவர்கள் கற்றுக்கொண்ட நீதி, அவர்கள் கற்றுக்கொண்ட நியாயம், ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான் சூரத்துல் மாயிதாவிலே, ஒலா எஜ்ரி மன்னக்கும் ஷரான கௌமின் அலா அல்லா தாதிலோ யாதிலுஹு அக்ரபலி தக்வா, எந்த சமுதாயத்தின் மீது நீங்கள் கொண்ட விருப்போ வெறுப்போ உங்களை அநீதம் செய்ய தூண்ட வேண்டாம், யாதிலோ நீங்கள் நீதமாகவே நடங்கள், ஹுவ அக்ரபலி தக்வா, அதுதான் இறையச்சத்திற்கு ஏற்றது. யாராக இருந்தாலும், உலவுக்கான அலா ஆபாய்க்கும், உங்களுடைய பெற்றோர்களுக்கு அது பாதகமாக இருந்தாலும், அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதகமாக இருந்தாலும், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு பாதகமாக இருந்தாலும், உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு பாதகமாக இருந்தாலும், உங்களுடைய குடும்பத்தார் மனைவிமார்களுக்கு பாதகமாக இருந்தாலும், நீதத்தையே கடைபிடிங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அல்லாஹ் தீன் இஸ்லாம். இது வெறும் போதனையாக மட்டும் இல்லாமல், இது வெறும் எச்சரிக்கையாக மட்டும் இல்லாமல், அல்லது வெறும் வாய்ச்சவனாலாக மட்டும் இல்லாமல், காரணம் காரியம் வரும்பொழுதெல்லாம், சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம், வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம், தனக்கே பாதகமாக இருந்தாலும், தன்னுடைய குடும்பத்தாருக்கு பாதகமாக இருந்தாலும், தன்னை சார்ந்தவர்களுக்கு பாதகமாக இருந்தாலும், நியாயத்தையே கடைபிடித்து தன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதமான ஒரு உன்னதமான ஒரு ஒப்பற்ற ஒரு முன்மாதிரியை உலகத்திற்கு விட்டு சென்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால்தான் சகோதரர்களே, அதனால்தான் யாரெல்லாம் பெருமானாரை எதிர்த்தார்களோ, பெருமானார் உயிரோடு வாழ்ந்த காலத்திலே யாரெல்லாம் பெருமானார்களை எதிர்த்தார்களோ, அந்த காஃபிர்களே கூட, மக்கத்து காஃபிர்களே கூட பெருமானாரை சூனியக்காரன் என்று சொன்னார்கள், நயவஞ்சகன் என்று சொன்னார்கள், பெண் பித்து பிடித்தவர் என்று சொன்னார்கள், பேராசை பிடித்தவர் என்று சொன்னார்கள், பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். ஆனாலும் கூட எங்களுடைய அமானித பொருள், எங்களுடைய சொந்தமான எங்க உயர்ந்த பொருள், உயர்ந்த மதிப்புள்ள பொருட்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய அமானிதமான பெட்டகம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பதை அவர்கள் மறுக்கவில்லை. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்கு திட்டமிட்ட நேரத்தில் கூட, மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு செல்லும் பொழுது, அவர்களிடத்திலே குஃபார்கள், எந்த காஃபிர்கள் பெருமானாரை கொல்வதற்கு திட்டமிட்டார்களோ, அந்த குஃபார்களுக்கு சொந்தமான அமானித பொருட்கள், உயர்ந்த ரக பொருட்கள் பெருமானாரிடத்தில் அடைக்கலமாக அமானிதமாக பாதுகாக்கப்பட்டிருந்தது. அந்த அமானிய பொருட்களை எல்லாம் தன்னுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒப்படைத்து விட்டுத்தான், இன்னாரிடத்திலே இந்த பொருட்களை ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டுத்தான், எந்த காஃபிர்கள் தங்களுடைய உயிருக்கு பாதகமாக ஆபத்தை ஏற்படுத்துவதற்காக வெளியே காத்திருந்தார்களோ, அந்த காஃபிர்களிடத்திலிருந்து தங்களை உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக வீட்டை விட்டு வெளியேறி, நாட்டை விட்டு வெளியேறி மதீனாவுக்கு திறந்தார்கள். இது பெருமானாருடைய அற்புதமான வரலாறுக்கு சொந்தம். இது அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட நியாயத்தை கடைபிடித்ததனால் தான் மதீனாவுக்கு சென்ற பிறகு பெருமானாருடைய கைக்கு எப்பொழுது அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி ஆட்சி கிடைத்ததோ, அதிகாரம் கிடைத்ததோ, அங்கிருந்த யூதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்தார்கள், அவர்களை மார்க்கத்தை எதிர்த்தார்கள். ஏன் அவர்களையே கூட கொலை செய்ய துணிந்தார்கள். அந்த யூதர்கள் கூட தங்களுக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் பிரச்சனை என்று வரும்பொழுது அவர்கள் நிரந்தர தீர்ப்பாக, நிரந்தர நீதிபதியாக தேர்ந்தெடுத்தது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான். ஏன் அல்லாஹ்வுடைய உத்தரவு உங்களுக்கே பாதகமாக இருந்தாலும், உங்களுடைய பெற்றோருக்கு பாதகமாக இருந்தாலும், உங்களுடைய உற்றாருக்கு பாதகமாக இருந்தாலும், நீதத்தை கடைபிடிங்கள் என்ற அந்த அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கேற்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதத்தையும் நியாயத்தை கடைபிடித்ததினால் பெருமானாரையே கொல்ல துணிந்து துணுவதற்காக ஏற்பாடுகளும் சூழ்ச்சிகளும் செய்து கொண்டிருந்த யூதர்களும் கூட பெருமானாரைத்தான் நியாயவானாக நீதிபதியாக நம்பினார்கள். இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றுக்கு சொந்தமானவை. அன்புக்குரியவர்களே, ஆனால் சமீப காலத்தில் தற்காலத்தில் நடப்பது என்ன? மனித உரிமைகள் பற்றி பேசப்படுகின்றன, மனித உரிமைகள் பற்றி பேசப்படுகின்றன, ஜெனோசைட் ஜெனோசைட் என்று கூக்குரலப்படுகின்றன. மக்களுக்கு இனப்படுகொலை கொல்லப்பட்டு விட்டது, இனப்படுகொலை நடத்தப்பட்டு விட்டது, மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு விட்டார்கள், அநியாயம் நடந்து விட்டது என்று கூக்குரலப்படுகின்றன. ஆனால் யாரால் கூக்குரல் எழுப்பப்படுகிறது தெரியுமா? யாரால் கூக்குரல் எழுப்பப்படுகிறது தெரியுமா? கடந்த ஒரு வாரமாக, பத்து நாட்களாக தமிழகமே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இலங்கையில் நடந்த இனப்படுகொலை. அருமைக்குரியவர்களே, இலங்கையிலே இனப்படுகொலை நடந்தது என்பது யாரால் மறுக்க முடியாது. ராஜபக்சே நடத்தியதே விடுதலை புலிகளை ஒழிப்பதற்காக, விடுதலை புலிகளை தேடுகிறோம் என்ற பெயரிலே அங்கு கொத்து கொத்தாக அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டது மிகப்பெரிய அநியாயம் என்பதிலே யாருக்கு மாற்று கருத்து கிடையாது. ஏன் விடுதலை புலிகளுடைய தலைவனான பிரபாகரனை அழித்து விட்டு அழித்ததிலே தவறே கிடையாது, பிரபாகரன் சுட்டுக் கொண்டதிலே தவறே கிடையாது. ஆனால் அவனுடைய பச்சிலம் பாலகன் 12 சிறுவன் என்ன செய்தான், அந்த பாலகன் என்ன செய்தான், எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போர் ஒழுக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது, நீங்கள் யாரிடத்தில் போர் நடத்துகிறீர்களோ, உங்களை யார் எதிர்த்து சண்டையிட வருகிறார்களோ அவர்களை மட்டும்தான் நீங்கள் கொல்ல வேண்டும், அவர்களை மட்டும்தான் எதிரியா பாதிக்க வேண்டும், அவர்கள் வீட்டு பெண்களையோ அவருடைய குழந்தைகளையோ சிறுவர்களையோ அவருடைய விளை நிலங்களையோ அவர்கள் தொழுமிடமான வணக்க தலங்களையோ அந்த வணக்க தலங்களில் பூஜை செய்யக்கூடிய பூசாரிகளையோ எம்பெருமானா சலம் குறிப்பிட்டார்கள், குறிப்பிட்டு சொன்னார்கள் இவர்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது, உங்களுக்கு யார் போராடுகிறார்களோ அந்த போராளிகளுடைய குடும்பத்தினருக்கோ பிள்ளைகளுக்கோ அவர்கள் வணங்கும் வணக்க தலங்களுக்கோ அந்த வணக்கத்தை முன்னிட்டு நடத்தக்கூடிய பூசாரிகளுக்கோ எந்த விதமான பாதிப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது, அவர்கள் விளை நிலங்களுக்கு கூட பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது என்ற ஒரு உன்னதமான ஒரு போர் ஒழுக்கத்தை உலகத்தில் கட்டுப்படுத்த ஒரு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய போதனை தெரியாததினால், பெருமானா கற்றுக் கொடுத்த இயற்கையான மார்க்கத்தினுடைய இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய விளக்கம் இல்லாததினால், மர்மையை பற்றி அச்சம் இல்லாததினால் இந்த ராஜபக்சன் என்ற கொடுங்கோலன் அப்பாவி சிறுவனான அந்த பாலசிங்கம் என்ற அந்த சிறுவனை சுட்டுக் கொண்டிருக்கின்றான் 12 சிறுவனை. இதெல்லாம் மிகப்பெரிய ஜெனோசைட் என்பதிலே, மிகப்பெரிய இனப்படுகொலை என்பதிலே மாற்றுக்கருத்தை கிடையாது சகோதரர்களே, மிகப்பெரிய அநியாயம். ஆனால் இதற்கு பின்னால் நடந்த பின்னணிகள் என்ன, இதையொட்டி நடக்கக்கூடிய காரண காரியங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, இதை வாய்ப்பாக வைத்து வருடத்திற்கு ஒரு முறை அமெரிக்காவிலே, அமெரிக்கா ஜெனீவாவிலே தன்னுடைய ஜெனீவாவினுடைய மனித உரிமை கவுன்சிலுக்கு, யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் என்று சொல்லக்கூடிய ஐநா சபையினுடைய மனித உரிமை கவுன்சிலுக்கு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு தீர்மானம் கொண்டு வருவதும், அந்த தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு முன்பாக ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பாக ஏதாவது ஒரு சில போட்டோக்களை வெளியிடுவதும், அந்த போட்டோக்களை வைத்து மக்கள் போட்டோக்களை வைத்தும் சில வீடியோ கிளிப்பிங்கை வைத்தும் வெளியிடுவதும், அதை வைத்து மக்களிடம் கொந்தளிக்க செய்வதும், குறிப்பாக தமிழக மக்களை கொந்தளிக்க செய்வதும், அதை வைத்து ஜெனீவாவில் ஒரு தீர்மானம் கொண்டு வருவதும், அந்த தீர்மானத்தை வைத்து இலங்கையை மிரட்டுவதும், இது வருடா வருடம் ஆரம்பித்து 2வது வருடமாக நடந்திருக்கிறது, இன்னும் பல வருடங்கள் தொடரும். காரணம் என்ன, இது ஒரு அரசியல் பிரச்சனை, இது ஒரு அரசியல் பிரச்சனை. விடுதலை புலிகளை ஒழித்து கட்டிய பிறகு இலங்கைக்கு, இலங்கையினுடைய முன்னேற்றத்திற்கு ஏதாவது ஒரு வல்லரசு நாட்டினுடைய துணை தேவைப்பட்டது. அந்த அடிப்படையிலே இலங்கை யோசித்து பார்க்கிறது, நமக்கு அமெரிக்காவின் துணையை தேர்ந்தெடுக்கலாமா, சைனாவினுடைய துணையை தேர்ந்தெடுக்கலாமா, பக்கத்தில் உள்ள இந்தியாவின் துணையை தேர்ந்தெடுக்கலாமா என்று பார்க்கும் பொழுது, பல விதத்திலும் இலங்கைக்கு ஒத்து போகக்கூடியது, இலங்கைக்கு தோதுவாக வரக்கூடியது சைனாதான் என்பதனால் சைனாவினுடைய உதவியை இலங்கை தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தது. நாட்டின் முன்னேற்றத்திற்காக, படைபலத்திற்காக, ராணுவ உதவிக்காக, நாட்டின் பல வளர்ச்சிக்காக சைனாவினுடைய உதவியை தேர்ந்தெடுத்து சைனாவை தனக்கு ஆதரவாளராக ஆக்கிக்கொண்டு சைனாவின் உதவியோடு நாம் உலகத்தில் முன்னேறி விடலாம் என்ற எண்ணத்திலே இலங்கை முன்னேற ஆரம்பித்தது. உலகத்தின் சட்டாம் பிள்ளையாக இன்டர்நேஷனல் ரவுடியாக இருக்கக்கூடிய அமெரிக்கா இதை பார்த்துக் கொண்டு சும்மா இருக்குமா, நீ சைனாவை தேர்ந்தெடுத்தாயா, உன்னை மிரட்டுகிறேன் பார் என்று சைனாவை தேர்ந்தெடுத்து விட்டது என்ற ஒரே காரணத்திற்காக, இலங்கையை மிரட்டுவதற்காக அவ்வப்போது ஜெனீவாவிலே யுனைடெட் நேஷன் என்று சொல்லக்கூடிய ஐக்கிய நாடு சபை அல்ல, அது அயோக்கிய நாடுகளுடைய சபையாகிவிட்டது. அந்த அயோக்கிய நாட்டு சபையினுடைய தீர்மானத்தை கையில் வைத்துக் கொண்டு தன்னுடைய விட்டோ பவரை பயன்படுத்தி, தனக்கு இருக்கக்கூடிய சட்டாம் பிள்ளைத்தனத்தையும் ரவுடித்தனத்தையும் பயன்படுத்தி அவ்வப்போது ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதும், அந்த தீர்மானத்தை வைத்து இலங்கையை மிரட்டுவதும், இது அமெரிக்கா தன்னுடைய சுயநலத்திற்காக, தன்னுடைய கேவலமான குறு புத்திக்காக, தன்னுடைய கூறுகட்ட கெட்ட புத்திக்காக அமெரிக்கா நடத்தக்கூடிய ஒரு நாடகம். இது வருஷா வருஷம் ஜெனீவாவில் இந்த தீர்மானம் கொண்டு வரப்படும். அந்த தீர்மானம் வர்றதுக்கு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி சில வீடியோ கிளிப்பிங்களை வெளியிடுவார்கள் மீடியாக்கள் மூலமாக, ஊடகத்துறை மூலமாக, பாருங்க இலங்கையில் அப்படி நடந்துச்சு, கடந்த ஆண்டு ஜெனீவா உடன்படிக்கை தீர்மானம் வருவதற்கு முன்பாகவும் இப்படி ஒரு வீடியோ கிளிப்பிங் வந்துச்சு, அதே மாதிரி இந்த வருடம் ஜெனீவா தீர்மானம் வர்றதுக்கு முன்னாடி வீடியோ கிளிப்பிங்கும், அந்த கிளிப்பிங்கோடு சேர்த்தான் பிரபாகரனுடைய மகன் கொல்லப்பட்ட காட்சி, அவன் கொல்லப்பட்ட போட்டோக்கள் இதெல்லாம் வெளியிடப்பட்டது. ஏனென்றால் அப்பொழுதுதான் இந்தியாவில் ஒரு கலவரம் ஏற்படும், ஒரு கிளர்ச்சி ஏற்படும், அதை ஏற்று இலங்கைக்கு எதிரான ஒரு பெரிய மனப்பான்மை ஏற்படும், இலங்கைக்கு எதிரான போராட்டங்கள் வலுப்பெறும், இதை வைத்து நாம் குளிர்காயலாம் என்று அமெரிக்கா செய்த இந்த சூழ்ச்சிக்கு நம்முடைய தமிழக மக்கள் பாவம் பலியாகிவிட்டார்கள், தமிழக மக்கள் பலியாகிவிட்டார்கள். குறிப்பாக மாணவர்கள் பாவம், மாணவர்களுக்கு அவன் ஸ்கூல காலேஜ் கட் பண்ணிட்டு ஏதாவது ஜாலியா ஒரு என்டர்டெயின்மெண்ட்காண்டி ரோட்ல இருந்து கத்தணும், அதுக்கு பஸ் டேங்கிற பேர்ல ஒரு கலாட்டா பண்ணாலும் சரி, அல்லது ஆர்ப்பாட்டங்கிற பேர்ல ஏதாவது பண்ணாலும் சரி, இல்ல உண்ணாவிரதங்கிற பேர்ல மற்றவங்களுடைய சிம்பத்தியை மற்றவர்கள் இறக்கத்தை தேர்ந்தாலும் சரி, மாணவர்களுக்கு இதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு ஜாலி தான் உங்களுக்கு. அந்த ஜாலிக்காக அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அமெரிக்கா என்ற ஒரு அயோக்கியன் தீனி போட்டு அந்த தீனியை மாணவர்கள் உண்டு விட்டு அந்த உண்ட மயக்கத்திலே இப்படி உண்ணாவிரத மயக்கத்திலே கிடக்கின்றார்கள் அவர்கள். அதற்கேற்ற தமிழகத்திலும் சில மக்கள் அவர்களும் தங்கள் அமெரிக்கா போட்ட இந்த தீனிக்கு பலியாகி இவர்களும் குய்யோ முறை என்று கத்திக்கொண்டிருக்கிறார்கள். சரி, அந்த மக்கள் தான் விவரம் தெரியாமல் அமெரிக்கா பண்ணக்கூடிய சூழ்ச்சியை பற்றி தெரியாமல் அவன் அப்பப்போது வருஷா வருஷம் ஜெரிவாலை இந்த மாதிரி தீர்மானம் வரும்பொழுதெல்லாம் இப்படி ஒரு போட்டோ வெளியிடுவான், இப்படி ஒரு வீடியோ கிளிப்பிங்கை வெளியிடுவான், இது அவனுடைய சூழ்ச்சி என்று தெரியாமல் அந்த பாமர மக்களும் பாமர மாணவர்களும் இப்படி செய்யறாங்க பார்த்தா, நம்முடைய முஸ்லீம்கள் சில விவசாய கிட்ட இயக்கங்கள் இதுகளும் நம்ம கிராமங்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குஞ்சாலி காக்கா கூட கூடன்னு சொல்லி நான் இருக்கிறேன் ஏனென்றால் இலங்கையை பொறுத்தவரை சகோதரர்களே, அங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் இங்கிருந்து புலம்பெயர்ந்தவர்கள், தமிழகத்திலிருந்து தோட்ட வேலைக்காக அங்கு சென்றவர்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களாக இருந்தாலும் சரி, மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள்லாம் நம்முடைய ராமநாடு பக்கம், திருநெல்வேலி பக்கம், இந்த சவுத் இந்தியா பக்கம், சவுத் தமிழ்நாடு பக்கத்திலிருந்து அந்த பகுதிக்கு புலம்பெயர்ந்தவர்கள். இதற்காக தோட்ட தொழிலுக்காக ரப்பர் தோட்டத்திலும் தேயிலை தோட்டத்திலும் வேலை செய்வதற்காக அல்லது மலேசியாவிலே பாமாயில் தோட்டத்தில் வேலை செய்வதற்காக இங்கிருந்து தோட்ட தொழிலுக்காக சென்றவர்கள். இலங்கையுடைய பூர்வக்குடிகள் அங்குள்ள சிங்களவர்கள், மலேசியாவுடைய பூர்வக்குடிகள் அங்குள்ள மலாய்க்காரர்கள், அங்குள்ள தமிழர்களும் இங்குள்ள தமிழர்களும் சரி, தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து சென்றவர்கள் தோட்ட தொழிலுக்காக. பின்னால் வந்த ஆட்சியாளர்கள் சரி, இந்த மக்கள் தங்கள் ஊரெல்லாம் விட்டுட்டு தொழிலுக்காரி வந்துட்டாங்களே என்று இவர்கள் மீது இறக்கப்பட்டு சரி நல்லபடியாக இவங்களை நம்ம நாட்டுக்காரலாம் சேர்த்துக்கலாம் என்று இவர்களுக்கு குடியுரிமை கொடுத்து, இவர்களுக்கு ஓட்டு போடும் உரிமை கொடுத்து, இவர்களுக்கு ஜனநாயக ரீதியான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமைகளை கொடுத்து இவர்களை தங்களுடைய குடிமக்களாக சிட்டிசன்களாக அங்கீகரித்துக் கொண்டார்கள். அது அந்த நாட்டினுடைய பரந்த மனப்பான்மை. அப்படிப்பட்ட நாட்டிலே போய் உட்கார்ந்து கொண்டு உன் நாட்டை பிரிச்சு எனக்கு தனியா குடி என்று கேட்டால் எவ்வளவு பெரிய திமிர்த்தனம். இந்த திமிர்த்தனத்தை தொடங்கி வைத்தது இலங்கையில் இருந்த கேடுகட்ட விடுதலை புலி தீவிரவாதிகள். இந்த விடுதலை புலி தீவிரவாதிகள் தான் அங்குள்ள தமிழர்களுக்கே பாதிப்பு ஏற்பட ஆரம்பித்தது. விடுதலை புலிகள் என்ற ஒரு தீவிரவாத இயக்கம் இலங்கையிலே உருவாவதற்கு முன்பு வரை இலங்கையில் உள்ள முஸ்லிம்களும் சரி, இலங்கையில் உள்ள இந்துக்களும் சரி, இலங்கை தமிழர்களும் சரி, சிங்களர்களும் சரி, அண்ணன் தம்பிகளை போன்றுதான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சந்தோஷமாகத்தான் இருந்தார்கள். ஏனென்றால் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம் ராமநாடுபுரம் மாவட்டக்காரர் தெரியும், நம்முடைய தந்தை நம்முடைய பாட்டனார் எல்லாம் சிலோன்ல இருந்தவர்கள், அவருடைய வரலாறு எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். சிங்களவர்கள் எவ்வளவு நல்லவர்கள், எப்படி அப்பாவித்தனமானவர்கள், எப்படி எல்லாம் தமிழர்களோடு அன்றி அண்ணன் தம்பிகளா வாழ்வர்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அருமைக்குரியவர்களே, அந்த நாட்டு மக்களுக்கு மத்தியில் போய் உட்கார்ந்து கொண்டு எங்களுக்கு தனி நாடு கொடி என்று கேட்டு அந்த மக்களே படுகொலை செய்து ஆயுதங்களை கையில் எடுத்து வெளிநாட்டு சக்திகளோடு, ஏனென்றால் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்பவன் இவன் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன் என்பதனால் மற்ற கிறிஸ்தவ நாட்டில் இருந்த தீவிரவாத நாடுகளும் அந்த தீவிரவாத இயக்கத்திற்கு சில உதவிகள் செய்தன, ஆயுத உதவிகள் செய்தன. இந்த ஆயுத உதவிகளை இவன் பெற்றுக்கொண்டு அந்த நாட்டுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு பிழைப்பு தேடி போன இடத்திலே, தோட்ட தொழிலுக்கு போன இடத்திலே உன்னுடைய நாட்டை தனி நாடாக தனி இடமாக பிரித்துக் கொடு என்று கேட்டால் எந்த நாட்டுக்காரன் கொடுப்பானது? எந்த நாட்டுக்காரன் கொடுப்பான்? அதனால்தான் அவர்கள் விடுதலை புலிகளை ஒழிக்கிறேன் என்ற பேரில் விடுதலை புலிகளை கொண்டார்கள். அருமை சகோதரர்களே, இந்த விடுதலை புலிகளுடைய கொஞ்சம் இவருடைய பின்னணியை எடுத்து பார்ப்போம். எனால் இவர்கள் பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்களை கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீலங்காவிலே தமிழ்நாட்டிலும் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பல்வேறு குண்டுவெடிப்பில் நடந்திருக்கிறார் விடுதலை புலிகளால். சென்னை விமான நிலையம் குண்டுவெடிப்பாக இருக்கட்டும், அல்லது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி குண்டுவெடிப்பாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு விதமான குண்டுவெடிப்புகள் இதே விடுதலை புலிகளால் தீவிரவாதிகள் தமிழ்நாட்டில் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றன. இதைவிட பன்மடங்கு அதிகமாக இலங்கையில் நடைபெற்றிருக்கிறது. அந்த இலங்கையில் நடைபெற்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதிலே நடந்த மிகப்பெரிய படுகொலை என்ன தெரியுமா? மிகப்பெரிய படுகொலை அருமை சகோதரர்களே, 1990 1990 ஜூலை 3 ரமலான் பிறை 10 நாளிலே தராவி தொழுகை தொழுது கொண்டிருந்தார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்திலே காத்தாங்குடி என்ற சின்ன கிராமத்திலே 90% முஸ்லிம்கள், அந்த முஸ்லிம்கள் அத்தனை பேரும் ரமலானிலே பள்ளிவாசலிலே தராவி தொழுகை தொழுது கொண்டிருந்தார்கள். அந்த முஸ்லிம்கள் செய்த பாவம் என்ன தெரியுமா? நடந்த உள்ளாட்சி தேர்தலிலே, அந்த ரமலானுக்கு முன்பு நடந்த உள்ளாட்சி தேர்தலிலே விடுதலை புலி ஆதரவாளர்களுக்கு ஓட்டு போடாமல் அரசாங்கத்தின் சிங்கள ஆட்சியாளர்களுடைய ஆதரவாளர்கள் ஓட்டு போட்டார்கள் என்ற ஒரே குற்றத்திற்காக பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருந்த முஸ்லிம்களை 147 பேரை சுட்டுக் கொன்ற அயோக்கியர்கள் இந்த விடுதலை புலிகள். இந்த தமிழ் வெறிவெடுத்து கூக்குறிகிறார்களே தமிழ் இன உலகவாரர்கள், அங்கே அப்பொழுது எங்கே போனார்கள்? செத்து போய் விட்டார்களா? 147 முஸ்லிம்களை பள்ளிவாசலில் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்த, அமைதியாக தொழுது கொண்டிருந்த, தராவி தொழுது கொண்டிருந்த, ரமலான் மாத்திரை இபாதத் செய்து கொண்டிருந்த அந்த அப்பாய் முஸ்லிம்களை தங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டால் ஒரே காரணத்திற்காக வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்ற இந்த அயோக்கியனுடைய தலைமையிலே விடுதலை புலிகள் சென்று 147 முஸ்லிம்களை சுட்டுக் கொன்றார்கள். விடுதலை புலிகளது வரலாறிலே மிக பெரிய அளவில் சுட்டுக் கொன்றது இந்த சம்பவம் தான். அதற்கு பிறகு அத்தனை சம்பவங்களும் 100க்கு கீழே 140க்கு கீழே பல்லாயிரக்கணக்கான கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரே நேரத்திலே மொத்தமாக கொன்றது இந்த மட்டக்களப்பு பள்ளி, மட்டக்களப்பிலே இந்த காத்தாங்குடி பள்ளிவாசல் நடந்த சம்பவம். அதோடு நிற்காமல் அதே போல காத்தாங்குடி பக்கத்திலே சம்மாந்துறை என்ற கிராமத்திலே, இதே மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த சம்மாந்துறை என்ற கிராமத்திலே லோகர் தொழுகை தொழுது கொண்டிருந்த மக்களை 10 பேரை சுட்டுக் கொன்றார்கள் விடுதலை புலிகள். அப்பொழுது எங்கே சென்றார்கள் இந்த இன உணர்வாளர்கள்? ஏன் சுட்டுக் கொல்லப்பட்ட முஸ்லிம்கள் சிங்களவர்களா? அவர்கள் தமிழ் பேசவில்லையா? அவர்கள் தமிழர்கள் இல்லையா? அவர்கள் தமிழர்கள் இல்லையா? அவர்கள் சிங்களர்களா? அருமைக்குரியவர்களே, இந்த இதைத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. மல் அசபியா யா ரசூலல்லாஹ், இனவெறி என்றால் என்ன? இனவெறி என்றால் என்ன என்றால் இனப்பற்று என்பது வேறு, ஒரு இனத்தின் மீது ஒரு பற்று கொண்டிருப்பது என்பது வேறு. பெருமானிடத்தில் கேட்கப்பட்டது மல் அசபியா, இனவெறி என்றால் என்ன? எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள், அன் துயின கௌமக அல துல்மி, உன்னுடைய இனியம் இனம் அநியாயம் செய்தாலும், உன்னுடைய இனம் அநியாயம் செய்தாலும், என்னுடைய இனம் என்பதற்காக அந்த அநியாயத்திற்கு நீ துணை செய்தால், உதவி செய்தால், இதுதான் இனவெறி என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கே ஜெனோசைடு, இனப்படுகொலைக்கும் இனவெறிக்கும் ஒரு முன்னுதாரணத்தை, ஒரு டெஃபினேஷனை சொன்னார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு அந்த காத்தாங்குடி பள்ளிவாசலிலே கொல்லப்பட்டது முஸ்லிம்கள், கொன்றது விடுதலை புலிகள், தமிழ் வெறியர்கள் என்பதற்காக இங்கிருந்த தமிழ் உணர்வாளர்கள் எல்லாம் அப்படியே வாய்மூடி மௌனிகளாக இருந்தார்கள். அதே நேரத்திலே நம்முடைய விடுதலை, நம்முடைய முஸ்லிம்களை இந்த விடுதலை புலிகள் கொன்றார்கள் என்பதற்காக விடுதலை புலிகள் என்ற பெயரிலே அங்கிருந்த தமிழ் மக்களை அங்கே விட்டு சிங்கள ஆதிக்க ஆட்சியாளர்களோ, சிங்கள ஆதிக்க வெறியர்களோ கொன்றதை நாம் ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது சகோதரர்களே, ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது. இதே அநியாயத்தை, இதே படுகொலைகளை யார் நடத்தினாலும், ஏன் இப்பொழுது சிரியாவிலே பஷாருல் ஆசாத் என்ற ஃபிரோனுடைய வாரிசு முஸ்லிம்களை கூட்டம் கூட்டமாக கொன்று கொண்டிருக்கிறான், அப்பாய் மக்களை கொலை செய்கிறான், அவன் முஸ்லீம் என்பதற்காக உலகத்தில் எந்த முஸ்லீம் அவனுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டார்கள். என்னதான் அவன் முஸ்லீம்பா, அவன் கொள்வது தப்பு இல்லை என்று எந்த முஸ்லீம் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் நான் பெருமானாருடைய நியாயமான போதனைகளை கற்றுக் கொடுக்கப்பட்டவர்கள். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மோசமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் தான் விடுதலை புலிகள். இதை தெரியாம ஒரு சில பேர், நம்முடைய தமிழ்நாட்டில் சில பேர், தாலிபான்கள் விடுதலை புலிகள் ஒண்ணுதான், விடுதலை புலிகள் அவர்கள் நாட்டு சுதந்திரத்துக்காக போராடினார்கள், தாலிபான்கள் ஆப்கானிஸ்தான சுதந்திரத்துக்காக போராடினார்கள். பைத்தியக்காரர்கள், வரலாறு தெரியாதவர்கள். விடுதலை புலிகள் அவர்கள் நாட்டு சுதந்திரத்துக்காக போராடவில்லை, அடுத்த ஒரு நாட்டிலே உட்கார்ந்து கொண்டு நாட்டை பிரித்து கொடி என்று போராடியவர்கள். ஆனால் தாலிபான்கள் தங்களுடைய சொந்த நாட்டிலே உட்கார்ந்து கொண்டு ஆதிக்கவரியான ஆக்கிரமிப்பாளர்களான அமெரிக்காவை எதிர்த்து போராடியவர்கள். விடுதலை புலிகள் சொந்த நாட்டிலே போராடவில்லை, அதுவும் சிங்கள நாடு, அந்த நாட்டில் இங்கிருந்து தொழிலுக்கு போனவர்கள். அந்த மக்கள் நல்லபடியாகத்தான் இருந்தார்கள், சந்தோஷமாகத்தான் இருந்தார்கள். ஆதிக்க வெறிபிடித்த, ஆட்சி வெறிபிடித்த இந்த வேலப்பிள்ளை பிரபாகரன் என்ற இந்த விடுதலை புலியுடைய தலைவன் அவருடைய சுயநலத்திற்காக அப்பாய் மக்களை கேடயமாக பயன்படுத்தி அவன் அந்த மாட்டு மக்களுடைய ஆட்சியாளர்கள் போரிட்டான். இது சுதந்திர போராட்டமா? இது சுதந்திர போராட்டமா? தாலிபான்கள் நடத்தியது, ஆக்கிரமிப்பாளர் அநியாயக்கார அமெரிக்காவை எதிர்த்து, தங்களுடைய நாட்டுக்குள் புகுந்த அமெரிக்க படைகளை எதிர்த்து போராடியவர்கள். அந்த தாலிபான்களும் விடுதலை புலிகள் எப்படி ஒப்பாக முடியும்? இந்த வரலாறு தெரியாம சில பேர் விடுதலை புலியும் தாலிபான் ஒண்ணுதான், விடுதலை புலி சுதந்திரத்துக்காக போராடினார்கள், தாலிபான் சுதந்திரத்துக்காக போராடினார்கள். அருமைக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட அநியாயங்களும் அராஜகங்களும் ஏன் நடக்கிறது என்றால், ஏன்னா இன்னைக்கு அமெரிக்கா கொண்டு வருகிறது மனித உரிமை மீறப்பட்டுள்ளது, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், மனித உரிமை மீறப்பட்டிருக்கிறது, ஹியூமன் ரைட்ஸ் அபியூஸ் செய்யப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் தீர்மானத்தை கொண்டு வருகிறது அமெரிக்கா. ஆனால் சகோதரர்களே, இந்த அமெரிக்கா பண்ண அநியாயம், ஈராக்கில் செய்த அநியாயம், ஆப்கானிஸ்தானில் செய்த அநியாயம் இன்றும் வரலாறுகளில் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஈராக்கிலே 1990 2003 வரை, 1990 13 வருஷத்திலே அமெரிக்காவால் சுட்டுக் கொல்லப்பட்ட, குண்டு போட்டு கொல்லப்பட்ட அப்பாவி முஸ்லிம்கள், 30 லட்சம் பேர். அருமை சகோதரர்களே, இது இனப்படுகொலை இல்லையா? இது ஜெனோசைட் இல்லையா? 2003க்கு பிறகு இதுவரை ஈராக்கில் நடக்கக்கூடிய அமெரிக்காவுடைய கைப்பிள்ளி ஆட்சியாளர்களால் நடத்தப்படக்கூடிய அராஜகங்களால் இதுவரை கொல்லப்பட்டவர்கள் 10 லட்சம் பேர், 10 லட்சம் முஸ்லிம்கள். 2003 வரைக்கும், 2013 வரைக்கும் 2003 முக்கியமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த புள்ளியியல் துறையிலே இவன் வேலை செய்கின்றான். பதிவு துறையிலே, புள்ளியியல் துறையிலே எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க, எத்தனை பேர் காயப்பட்டாங்க, இதுல அமெரிக்கா சார்பில் கொல்லப்பட்டது எத்தனை, துருப்புகள் எவ்வளவு பேர், இந்த விவரங்களை பூரா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய புள்ளியியல் துறை இதிலே வேலை செய்யக்கூடிய ஒரு அமெரிக்க சோல்ஜர் பிராட்லி மேனிங் என்பவன். இவன் தான் இந்த தகவல்களை, உண்மையான தகவலை வெளியில எடுத்து 1990 2003 வரை கொல்லப்பட்ட முஸ்லீம்கள் 30 லட்சம் பேரு, 2003 நவம்பர் 2003 இப்ப 2013 வரை இதுவரை கொல்லப்பட்டது 10 லட்சம் பேர் என்ற இந்த தகவலை முதன் முதலாக இவன் தகவல் சொன்னது யாரு, விக்கிலீக்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரபலமான இணையதளத்திற்கு. நாம் எல்லாம் கடந்த ஆண்டு மிக பிரபலமான விக்கிலீக்ஸ் அப்போது சில செய்திகளை போட்டு குண்டு போட்டுக் கொண்டிருந்தான். அந்த விக்கிலீக்ஸ் என்ற இணையதளத்திற்கு தகவல் கொடுத்தது பிராட்லி மேனிங் என்பவன். இந்த சோல்ஜரை அரெஸ்ட் பண்ணி இப்ப அவன் ஜெயில இருக்க, அமெரிக்காவோட ஜெயில இருக்கான். இவன் சமீபத்திலே மக்களுக்கு செய்தி சொன்னபோது, அமெரிக்க மக்களுக்கு, நான் அமெரிக்காவுக்கு எதிரானவன் அல்ல, அமெரிக்க ஆட்சியாளர்களுக்கு எதிரானவன் அல்ல, இந்த அமெரிக்கா இந்த உலக மக்களுக்கு செய்த அநியாயங்களை அமெரிக்கர்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் இந்த செய்தி அவன் வெளியே கசிவிட்டேனே தவிர, மற்றபடி நான் அமெரிக்கா எதிராக செயல்பட வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு இல்லை என்று இவன் நீதிமன்றத்திலே வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, எதற்காக சொல்லென்றால், இந்த சாத்தான், இந்த ஷைத்தான், இந்த அமெரிக்க ஷைத்தான் ஜெனிவாவிலே வேதம் ஓதுகிறது இலங்கையில இனப்பொருள் நடந்து விட்டது என்று. அந்த ஷைத்தான் சொல்ற பேச்சு கேட்டு இங்குள்ள ஷைத்தான் குட்டிகள் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றன. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட அநியாயங்கள் நடப்பதெல்லாம் ஏன் தெரியுமா? எப்பொழுது தங்களுக்கென்று ஒரு வரைமுறைகளையும், தங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை நெறியையும், தங்களுக்கென்று ஒரு சீரான நேரான பாதையையும் கற்றுக்கொள்ளவில்லையோ, அதுவரையில் மனம் போன போக்கில் இந்த ஆட்சியாளர்கள் இப்படித்தான் நடந்து கொண்டிருப்பார்கள். இதை தெரியாத அப்பாவி மக்கள் இப்படித்தான் போராடி கொண்டிருப்பார்கள். தங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை நெறி, தங்களுக்கென்று நேரான பாதை, தங்களுக்கென்று சீரான பாதை, தங்களை படைத்த ரப்பல் ஆலமீன், அந்த ரப்பல் ஆலமீன் வழி கொடுத்த பாதை, இந்த நேரான பாதையை, இந்த இஸ்லாமிய பாதையை, இந்த இஸ்லாத்திய அடிப்படையிலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும் என்ற இந்த சிந்தனை ஆட்சியாளர்களிடத்தில் இல்லாதவரை இது போன்ற இனப்படுகொலைகளை, இது போன்ற ஃபிரௌனிய இனப்படுகொலைகளை ஒழிக்கவும் முடியாது, ஒழிக்கவும் முடியாது. இது போன்ற அப்பாவி மக்கள் அவ்வப்போது ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, ஊர்வலம் பண்ணுவாங்க, அப்புறம் அதுக்கப்புறம் போர் அடிச்சு போயிடும். அவங்களுக்கே போர் அடிச்சு போயிடும். எவ்வளவு நாளை தான் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறது, எவ்வளவு நாளை தான் உண்ணாவது, சரி அடுத்த வேலையை பார்க்கலாம் என்று இவர்களாக போர் எடுத்து அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். இவருடைய நேரம் வீண், இவருடைய காலம் விரயம், இவருடைய செலவு விரயம், இவருடைய ஆற்றல் சக்தி அனைத்து விரயம், அதுதான் மிச்சம், வீண் விரயமானதான் மிச்சம். அன்புக்குரியவர்களே, இவை அனைத்திற்கும் ஒரே தீர்வு, இந்த பிரச்சனைகளுக்கு இனப்படுகொலைகள் தடுக்க நடக்காமல் தடுக்கப்படுவதற்கும், இனப்படுகொலைகள் நடக்காமல் இருப்பதற்கு பாதுகாக்கப்படுவதற்கும் ஒரே தீர்வு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆட்சியாளராக இருக்க வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய மக்களும் அல்லாஹ்வின் நம்பிக்கையுள்ளவர்களாக, அல்லாஹ் கற்றுத்தந்த வாழ்க்கை நெறியை ஏற்றுக்கொண்டவர்களாக ஆகாதவரை இந்த மக்களையும் திருத்த முடியாது. இல்லை என்றால் இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய அரசியல் வியாதிகள் இருக்கிறார்களே, இந்த வியாதிகளும் நயவஞ்சகத்தனமாகத்தான் சென்று செயல்பட்டுக் கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு இன உணர்வு, தமிழ் உணர்வு, தமிழர்களுக்காக போராட்டம், தமிழர்களுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய இந்த அரசியல் வியாதிகளும் இவர்களும் நயவஞ்சர்களாகத்தான் இருப்பார்கள். ஏன்? இவர்களுக்கு மத்தியில் மறுமை சிந்தனையும் இல்லை, அல்லாட சிந்தனையும் இல்லை. முன்னாள் முதலமைச்சர் போர் நடக்கும் பொழுது, இலங்கையிலே போர் நடக்கிறது, கொத்து கொத்தாக மக்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இன்னால் முதலமைச்சர், இப்பொழுது முதலமைச்சர் அம்மையார் அப்பொழுது அறிக்கை விட்டார், போர் என்று வந்துவிட்டால் பொதுமக்கள் சாவது இயல்புதானே. இந்த அம்மையாருடைய அறிக்கை, திருவாய் மலர்ந்தார், போர் என்று வந்துவிட்டால் பொதுமக்கள் சாவது இயல்புதானே. அங்கே கொத்து கொத்தா அப்பாய் மக்களை கொன்றிருக்கின்ற இலங்கை, அந்த நேரத்தில் இந்த அம்மையார் அறிக்கை விட்டது, போர் என்று வந்துவிட்டால் பொதுமக்கள் சாவது இயற்கை தானே. அப்பொழுது ஆட்சியில் இருந்த இப்போது எதிர்கட்சி தலைவர் என்ன செஞ்சாரு, அங்கு கொத்து கொத்தா கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார். இவருக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை, தன்னுடைய மக்களும் தன்னுடைய வாரிசுகளும் மத்திய அரசியல சுவையாக உட்கார்ந்து அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். இவர் ஒரு பேருக்கு காலையில டிஃபன் பண்ணிட்டு பீச் பக்கம் வாக்கிங் போனவரு, அப்படியே மதியான சாப்பாடு வரைக்கும் உட்கார்ந்து உண்ணாவது வந்துட்டு மதியான சாப்பாடு கழிச்சு வீட்டுக்கு வந்துட்டாரு. இதுதான் இலங்கை மக்களுக்காக இவர் செய்த தியாகம். இப்படிப்பட்ட முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்களும் இப்படி மக்களை, அப்பாவி மக்களை ஏமாற்றிக் கொண்டுதான் இருப்பார்கள். எப்பொழுது அவர்களுக்கு மறுமையின் சிந்தனையோ, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கு, ஒவ்வொரு செயலுக்கும், ஒவ்வொரு அசைவுக்கும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும் என்ற அந்த எண்ணமோ இல்லாதவரை இத்தகைய அநியாயங்களையும் அட்டுழியங்களையும் ஒழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, இத்தகைய நேரத்தில் நாம் கொள்ள வேண்டிய சிந்தனை என்னவென்றால், ஒரு உன்னதமான மார்க்கத்தை, உன்னதமான தீர்வை, மனிதர்கள் சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் அற்புதமான தீர்வை தந்த தீன் அல் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நாம், இதில் தான் உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது என்ற இந்த சத்தியத்தை உலகக்கு ஓங்கி சொல்வோம். இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கும் தந்தருவானாக. அயோக்கியர்களுக்கும், அநியாயமாக படுகொல் நிகழ்த்துபவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாத்தின் மூலமாக அவர்களுடைய பாவங்களை கழுவ செய்வானாக. அதற்கு ஓங்கி குரல் கொடுக்கக்கூடிய தைரியத்தையும் தக்வாவையும் பொறுப்புணர்வை ரப்புல் ஆலமீன் நமக்கும் தந்தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.